ஸ்ரீமன்னோதனரங்கநாதேத்திராரப்தஆத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னோதனலக்ஷ்மணஹரித்ரார் சம்ப்ராப்த துர்யாஶ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னோதனவாகதீஷயமினம் பக்த்யாஶ்ரயாமோ குரும் நவ்யபாகீஷயோகீந்திரஹயாஸ்யபதசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் வஜாமஸ்வாத்மசம்பதம். யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசாரண பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயா கமலாநிவாண்யாம் கோதாமணன்யசரணசரணம் ப்ரபத்யே. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் 11வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து சற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாசுரம். கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கிறங்கின்றது 12வது பாசுரம். கற்றுக்கரவைகள் என்கின்ற பாசுரத்திற்கும் 12வது பாசுரத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இதுல தன் கடமையை செய்யக்கூடிய பாசுரம், அடுத்த பாசுரம் கடமையை செய்யாமல் இருக்கக்கூடியதான பாசுரம். இந்த பாசுரத்தின் மூலமாக சொல்லக்கூடிய வேதார்த்தமானது சில அரிய பொக்கிஷமான விஷயங்கள் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. அதர்வண வேதத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, அணவஹா தட்டவஹா ததந்தர்பூத பரமானவஹா பாம்யந்தி தத்ரைவான்யத்து பஷ்யதி அந்யத்து பஷ்யதி நேதரா கச்சதி என்று அதர்வண வேத வாக்கியம். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நன்றாக ஆராய்ந்து கவனித்தால் பின்னாடி காலத்தில் அணுயுகம் வரப்போகிறது என்பதை முன்பே அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அணுவாலே உலகமே அழியக்கூடிய அளவிற்கு மனுஷனுடைய புத்தியானது வேலை செய்யும் என்பதை அதர்வண வேதம் என்றோ தெரிவித்திருக்கிறது. அணு பரமாணு இப்படியெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அணுன்னு எடுத்துட்டா இன்றைய காலகட்டத்தில் அணுன்னா புரோட்டான் நியூட்ரான் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது நன்றாக சுற்றி சுற்றி வருகிறது, புரோட்டான் நியூட்ரான் இதெல்லாம். இதைத்தான் சயின்ஸ் டெக்னாலஜியில் ஆர்பிட் என்று விஞ்ஞானத்தில் தெரிவிக்கிறார்கள். ஒன்று ஒரு பக்கமும் மற்றொன்று மறுபக்கமும் சுற்றுகிறது. ஒன்றின் திசை மாறி மற்றொன்றின் திசையிலே வந்தால் இரண்டும் மோதிக்கொண்டால் என்ன ஆகும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். வெடிக்கும், வெடிச்சதுனால சர்வநாசமானது ஏற்படும். இதையும் வேற சொல்லித்து தத் தர்மஹா எத் தர்மஹா தத் அணவஹா பாம்யந்தி அப்படின்னு சொல்லித்து. தர்மமும் அப்படித்தான், ஒவ்வொருவரும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட தர்மத்திலேயே சுழன்று கொண்டு இருக்க வேண்டும். தன்னுடைய தர்மத்தை விட்டுவிட்டு மற்றொருவருடைய தர்மத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டால் எப்படி இந்த உலகத்திலே ஒரு அணு மற்றொரு அணு மீது மோதினால் சர்வநாசமானது ஏற்படுமோ அதுபோல ஒருவருடைய தர்மத்தை விட்டுவிட்டு மற்றொருவருடைய தர்மத்தை அனுஷ்டிக்க எண்ணினால் சர்வநாசமானது ஏற்படும். உலகம் அழியணும் அப்படின்றதே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மம் அழிந்தாலே உலகம் அழிந்து போகும். அதுவும் பூண்டோட தரைமட்டமாக உலகம் அழிய போயிடும். தர்மமே தென்படாமல் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அழிவு நிச்சயம். அதனால தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பெருமாளே சொன்னார். இந்த பாசுரத்தில் 11வது பாசுரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயமும் இதுதான். தன்னுடைய தர்மத்தை சரிவர செய்ய வேண்டும் என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய கட்டளை. ஆயர்பாடியில் உள்ளோருக்கு பால் கறக்கும் தொழிலே அவர்களுடைய தர்மம். பால் கறந்து கறந்து அதுவே அவர்களுக்கு பலம். இவா அனாவசியமா சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வந்த சண்டையும் விடமாட்டார்கள், அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல புத்தரவல்குள் புனமையிலே போதராய் அப்படின்லாம் வாக்கியங்கள் இந்த பாசுரத்தில் இருக்கு. கோவலர் தம் பொற்கொடியே, புற்றரவல்குள் புனமையிலே, செல்வ பெண்டாட்டி அப்படின்லாம் சம்போதன பிரதமா விபக்தி, அதாவது விழிச்சொல்லானது இந்த பாசுரத்தில் ஆங்காங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன நாச்சியாரால். இதெல்லாமே பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தை விளைவிக்க வந்தவைகள். பிரம்மசூத்திரத்தில் 3வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது பிரம்மசூத்திரத்தை நான்காக பிரித்தார்கள். சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம் என்று நான்காக பிரித்தார்கள். அதில் சாதனாத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் ததந்தர பிரதிபத்தி அதிகரணம் அப்படின்ற அந்த அதிகரணத்தில் ததந்தர பிரதிபத்தி ரம்ஹதி சம்பரிஸ்வர்த்தா பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படின்னு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே பாஷ்யக்காரர் இந்த 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம் இதெல்லாம் எதற்காக ஆரம்பிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அவதாரிகையில் பாஷ்யக்காரர் சொல்றார், பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்ற ஒரு வார்த்தையும் எடுத்து காண்பிக்கின்றார். பரமாத்மாவிடத்தில் ஆசை உண்டாக வேண்டும், அப்படி என்றால் மற்ற வஸ்துக்கள் விஷயத்தில் வைராக்கியம் ஏற்பட வேண்டும். பிராப்பியேத்திர வஸ்துனி வைத்திருஷ்ணியம், பிராப்பிய வஸ்துனி திருஷ்ணா என்பதாக சொல்லப்படுகிறது ஸ்ரீபாஷ்யத்தில். பிராப்பியேத்திர வஸ்துனி வைத்திருஷ்ணியம் அப்படின்னால் மற்ற வஸ்துக்களிலே வைராக்கியம், பிராப்பிய வஸ்துனி திருஷ்ணா அடைய வேண்டிய வஸ்துவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினிடத்திலே ஆசை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாசுரத்திலையும் பார்த்தீங்கன்னா அடைய வேண்டிய பிரம்மத்தின் இடத்துல எப்படிப்பட்ட ஆசையோடு இருக்கிறார்கள் என்பது இந்த பாசுரத்தில் ஸ்பஷ்டமாக காட்டப்படுகிறது. மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு, இது மாதிரியான பிரமாணங்கள், அதாவது பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்ற சம்ஸ்கிருத வேதவாக்கிய பிரமாணம், அதே மாதிரி மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோல் கைவிட்டு என்று சொல்லக்கூடியதான தமிழ் பிரமாணம், இந்த மாதிரியான பிரமாணங்கள்னால பக்தி வைராக்கியம் இதெல்லாம் எம்பெருமானை அடைவதற்கு சாதனங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டது. அது ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தில் எப்படி காண்பித்தாரோ, அதாவது பிரம்மசூத்திரத்தில் எப்படி காண்பித்தாரோ, அதே போல நாச்சியார் கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படின்ற பாசுரத்தினாலேயும் காட்டுகின்றார். சகலார்த்தங்களும் வேதத்தினுடைய அனைத்து விதமான அர்த்தங்களும் இந்த பாசுரத்தில் காட்டப்படுகின்றது. கணம் அப்படின்னா ஒரு சிறிய ஒரு அளவு. ஒரே நாளில் வித்வான் ஆகிட முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அந்த அர்த்தங்களை, சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால் அதன் மூலமாக வித்வானாக ஆகலாம். க்ஷணசஹா கணசச்சைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதையேத் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சின்ன பாடங்களில் வரக்கூடிய ஸ்லோகமும் இருக்கு. சில பேர் நிரீஸ்வர வாதம் பண்ணுவா, சில பேர் நிர்குண பிரம்ம வாதம் பண்ணுவா, பிக்ஷுக்கனை பரதெய்வம் அப்படின்னு சில பேர் சொல்லுவார், வேதங்களை அப்பிரமாணம்னு சொல்லுவார். ஈஸ்வரனை அனுமானத்தினால தெரிந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லுவார்கள். இதெல்லாம் சீபாஷ்யத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இப்படிப்பட்ட துர்வாதிகள் செற்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் இல்லையா, இவர்கள் தான் செற்றார்கள். சீபாஷ்யத்திலே பாஷ்யகாரரே காட்டப்பட்ட நிரீஸ்வரவாதம், நிர்குண பிரம்மவாதம், பிக்ஷுக்கன பரதெய்வம் சொல்லக்கூடிய வாதம், வேடங்களை அப்பிரமாணம் சொல்லக்கூடியவர்கள், ஈஸ்வரனை அனுமான கம்யம் என்று சொல்லக்கூடிய துர்வாதிகள் செற்றார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர்களை சிக்ஷிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நம்முடைய பெரியோர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யகாரர் அப்படின்றது இந்த இடத்துல பிரம்மசூத்திரத்திற்கு சரியான அர்த்தத்தை காண்பித்தவராக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரகாரர் அப்படின்னு சொன்னார். தர்சனத்தை நன்றாக ஸ்தாபித்தவர், அதாவது இந்த பாசுரத்தினாலையும் பார்த்தீங்கன்னா எப்படி தூமணி மாடத்துன்ற பாசுரத்தினால இரண்டாவது அத்தியாயம் இரண்டாம் பாதம் முழுவதும் காட்டப்பட்டதோ, அதுபோல கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்துன்ற பாசுரத்தினாலையும் கூட பார்த்தீங்கன்னா பரமதங்களை கண்டித்து சுவமத ஸ்தாபனம் பண்ண பகவத் ராமானுஜருடைய பெருமையும் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. பரமத கண்டனம் என்பது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாம் பாதம். மூன்றாவது நான்காவது பாதங்கள்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய மதங்கள்ல எந்த விதமான கஷ்டமும் இல்லை என்று சுவமத ஸ்தாபனத்தையும் காட்டியிருக்கக்கூடிய பிரகாரத்தையும் பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்களையும் நாச்சியார் இந்த இடத்துல காட்டுகிறாள் என்பதாக தெரிவித்துக் கொண்டு இதோட இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சின்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.